seja feita tua vontade, assim na terra como no céu, assim na terra. Your will be done on earth as it is in heaven. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் und vergib uns unsere Schuld, jako i my odpuszczamy naszym winowajcom. Ma chwała Synu i Duchowi. Mas livra-nos do mal, porque teu é o reino, und die Kraft, die Tiferet, l'olmei olamim. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amém. Amém. Amém. Venha o teu reino, teu reino.